ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. இன்றைய தினம் ஐப்பசி பூராடம், திருக்குறுகை பிரான் பிள்ளான் என்கிற உத்தமமான ஆச்சாரியனுடைய திருநக்ஷத்திர தினம். பிள்ளான் என்று சுருக்கமாக சொல்வார்கள். பிள்ளானுடைய திருநக்ஷத்திரத்தை நம் சம்பிரதாயத்திலே எல்லாருமே கொண்டாட வேண்டும் என்பதாக அடியனுக்கு தோன்றுகிறது. ஏன் என்றால், ஸ்ரீ பகவத் ராமானுஜருக்கு பிறகு அவருடைய சம்பிரதாயத்தை நன்கு வளர்த்து வைத்து அது மேன்மேலும் ஓங்கும்படியாக செய்த பெருமை திருக்குறுகை பிள்ளானுக்கு உண்டு. பிள்ளானுடைய பெருமைகளிலே ஐந்து பெருமைகள், முக்கியமான பெருமைகளை மட்டும் இப்பொழுது பார்ப்போம். முதல் பெருமை, பிள்ளான் ஸ்ரீ பகவத் ராமானுஜருடைய ஞானபுத்திரர் என்பதாக பெயர் பெற்றவர். ஸ்ரீ ராமானுஜரே எல்லாருடைய முன்னிலையிலும் பிள்ளானை அழைத்து இவர் என்னுடைய ஞானபுத்திரர் என்பதாக அடையாளம் காட்டினார். பகவத் ராமானுஜருடைய வாரிசு என்று கூட சொல்லலாம், ஒரு விதத்தில் ஞான வாரிசு என்பதாக சொல்லலாம். இவருக்கு திருக்குறுகை பிரான் பிள்ளான் என்று திருநாமம் வைத்தவரே பகவத் ராமானுஜர் தான். அவர் பகவத் ராமானுஜருடைய கூடவே இருந்து கடைசியில் அவருடைய அந்திம சம்ஸ்காரங்களை எல்லாம் கூட நடத்தி வைத்தவர் திருக்குறுகை பிரான் பிள்ளான் தான். இது முதல் பெருமை. இரண்டாவது, ஸ்ரீ பகவத் ராமானுஜருடைய பாதுகை என்பதாக இவரை அந்த காலத்திலே எல்லாருமே போற்றினார்கள். அதாவது ஒரு ஆச்சாரியனுக்கு மிகவும் பிரியமான சிஷ்யன் வேண்டிய சிஷ்யனாக இருந்தால் அவரை பாதுகை, அவருடைய பாதுகை என்று சொல்லுகிற வழக்கம். அந்த ரீதியிலே பகவத் ராமானுஜருடைய பாதுகை என்பதாக பிள்ளானை குறிப்பிட்டார்கள். இந்த விஷயம் ஸ்ரீ வடுக நம்பிகள் சாதித்த எதிராஜ வைபவம் என்கிற நூலிலே ஸ்பஷ்டமாகவே இருக்கிறது. மூன்றாவது விஷயம், திருவாய்மொழிக்கு முதல் வியாக்கியானமாக ஆறாயிரப்படி என்பதை அருளி செய்தவர் திருக்குறுகை பிரான் பிள்ளான். அதுவும் பகவத் ராமானுஜர் இவரை கொண்டு அந்த வியாக்கியானத்தை எழுதி வைத்தார். அதுதான் திவ்ய பிரபந்தத்திலேயே முதல் முதல் வியாக்கியானம். அதுக்கப்புறம் எத்தனை வியாக்கியானங்கள் வந்திருக்கு, திருவாய்மொழிக்கு எத்தனை, அதுக்கப்புறம் 4000 திவ்ய பிரபந்தத்துக்கு எத்தனை, எல்லாத்துக்கும் மூலம் இதுதான். அது மாதிரி மணிப்பிரவாள நடை அப்படிங்கறது அறிமுகமே இங்கே தான் ஆரம்பம். அந்த மாதிரி திரு 6000 படி என்கிற வியாக்கியானத்தை இவரை கொண்டு பகவத் ராமானுஜர் எழுதி வைத்தார் அப்படின்னும் போது என்ன அர்த்தம் கேட்டா, பகவத் ராமானுஜருக்கு தான் எழுதணும்னு எண்ணம், ஆனால் அவருக்கு எத்தனையோ கைங்கரியங்கள் நிறைய இருந்தது, அதனால தனக்கு சமமாக ஒருத்தரை கொண்டு அதை எழுத வைக்கணும் என்பதாக நினைத்தாராம். அப்போ தனக்கு சமமாக தன்னுடைய ஞானபுத்திரரான பிள்ளான் இருக்கிறபடியினாலே அவரை கொண்டு எழுதி வைத்தார் என்பதாக, இதுவும் சம்பிரதாயத்தில் பல கிரந்தங்கள்ல இந்த விஷயமும் இருக்கு. தம்மோடக்க சார்வஜ்ஞாதி வைபவம் பெற்றவரானபடியாலும் அப்படின்னு இருக்கு. அதனால அந்த ரீதியிலே முதல் முதல் வியாக்கியானம் சாதித்தவர். அதுவும் இல்லாமல் காலக்ஷேப வியாக்கியானம் முதல் முதல்ல பகவத் ராமானுஜர் அந்த திருவாயிராயிரப்படிக்கு பகவத் விஷயம் அப்படின்னு திருநாமம் சாத்தி அதை சீபாஷ்யம் போலே காலக்ஷேபம் பண்ண வேண்டியது என்பதாக நியமித்தார் அப்படின்னு குரு பரம்பரையில் இருக்கு. அடுத்து நாலாவது விஷயம், பிள்ளானவர் உபய சிம்மாசனாதிபதி என்பதாக போற்றப்படுபவர். அதாவது எம்பெருமானாருக்கு பின் ஆச்சாரியர்களை சிம்மாசனாதிபதிகளாக நியமித்தார். அப்பொழுது திருக்குறுகை பிரான் பிள்ளானை சீபாஷ்ய சிம்மாசனாதிபதி, பகவத் விஷய சிம்மாசனாதிபதி என்பதாக உபய சிம்மாசனாதிபதியாக அவரை ஆக்கினவர் ஸ்ரீ பகவத் ராமானுஜர். அந்த வைபவம் இருக்குள்ளோ, அதனுடைய பலன் தான் இன்னைய அளவும் இருக்கு. ஏனென்றால் அந்த உபய வேதாந்தமும் இவர் மூலமாக நமக்கு இப்பொழுதும் கிடைச்சிருக்கு. இதுதான் ஐந்தாவது வைபவம். ஏன்னா அற்புதமான உபய வேதாந்த பரம்பரா. இந்த உபய வேதாந்தத்திலே பிள்ளானுடைய சிஷ்யர் எங்கலாழ்வான், அதற்கு பிறகு நடாதூர் அம்மாள், அப்புள்ளார், சுவாமி வேதாந்த தேசிகன் என்பதாக ஒரு அற்புதமான உபய வேதாந்த பரம்பரா நமக்கு கிடைத்திருக்கிறதே. இதற்கு மூல புருஷரானவர் திருக்குறுகே பிரான் பிள்ளான். இவராலேதான் ஆச்சரியமான பரம்பரை வர முடியும் என்று கணிசித்துத்தானோ பகவத் ராமானுஜர் இவரை உபய சிம்மாசனாதிபதியாக நியமித்தார் என்று நாம் நினைக்கலாம். அந்த ரீதியிலே விசேஷமான பெருமைகள் பெற்று நம் சம்பிரதாயத்திலே மிக முக்கியமான ஆச்சாரியனாக இருக்கக்கூடியவர் திருக்குறுகே பிரான் பிள்ளான் என்பவர். திருமலை நம்பிகளுடைய புத்திரர், ஸ்ரீ பகவத் ராமானுஜருடைய ஞான புத்திரர். அவருடைய திருநட்சத்திரத்தை கொண்டாடுவோம். குறிப்பாக திருவாராயிரப்படி எல்லாருமே காலக்ஷேபம் பண்ணணும். இது பிள்ளானுடைய விசேஷமான அனுகிரகம், விசேஷமான அனுபவம், எல்லாம் கொட்டி கிடக்கக்கூடிய இடம். திருவாராயிரப்படிக்கு என்ன ஒரு தனி பெருமை என்றால், அதை பகவத் ராமானுஜரே முழுவதுமாக கடாட்சித்து அங்கீகரித்த ஒரு வியாக்கியானம் அது. அதனாலே அதை எல்லாருமே நாம் காலக்ஷேபம் பண்ணணும். இப்பொழுது பிள்ளானுடைய இரண்டு தனியன்களை சொல்லி நாம் ஸ்மரித்து சேவிப்போம். பிதாமகஸ்ய பி பிதாமகஸ்ய சுதம் வரேண்யம் சடகோபசூக்தேஹ சஹஸ்ர சத்சங்க்யக பாஷ்யகானம் சடாரி நாமானமஹம் ப்ரபத்யே விக்யாதோ இதி சார்வபௌம ஜலதேஹ சந்திரோபமத்தேன யஹ ஸ்ரீபாஷ்யேன யதன்வயா சுவிதிதாஹ ஸ்ரீவிஷ்ணு சித்தாதயஹ வியாக்யாம் பாஷ்யகிருதாஜ்யயோபநிஷதாம் யோ திராவிடீனாம் வ்யதாத் பூர்ணந்தம் குருகேஸ்வரம் குருவரம் காருண்ய பூர்ணம் பஜே என்பதாக. வேற ஒரு தனியிலும் இருக்கிறது. ஸ்ரீமல்லக்ஷ்மண யோகீந்திர பதபங்கஜ ஷட்பதம் ஸ்ரீசைல பூர்ணதனயம் குருகாதீசமாஸ்ரயே என்பதாக. பல தனியன்கள் சொல்லலாம், பல பெருமைகள் உண்டு இந்த ஆச்சாரியனுக்கு என்கிறபடியாலே நாம் இந்த நன்னாளிலே அவரை சேவித்து அவர் அனுகிரகம் மூலம் நாம் உபய வேதாந்த ஞானமும் அனுபவமும் பெற்று வாழ்வோம்.